రామానుజదయః పాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాతయామునమద్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం యోనిత్యమచ్యుత పదాంబుజ యుక్మరుక్మ వ్యామోహత స్థితరాణి త్రిణాయమేనే అస్మద్గురోః భగవతోస్య దేహిక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపత్యే మాతాపితా యువతయస్తనయా విభూతిః సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నః కులపతేర్వకులాభిరామం శ్రీమత్తదంగ్రయుగులం ప్లమామి మూర్ధ్నా భూతం సరస్య మహతాంక్వయ భట్టనాథ శ్రీభక్తిసార కులశేఖర యోగివాహాన్ భక్తాంగిరేణు పరకాలయతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరహంకుశమనిం ప్రణతోస్మి నిత్యం మనత్తాలుం వాయాలుం వణ్గురుహూర్పేణం ఇనత్తార ఇల్లాదిరంజేన్ దనత్తాలుం ఏదుం కురవిలేన్ ఎందై సులహోపన్ పాదంగళ్యాముడయ పట్రే. சிவபதியான பகவான் திருவேங்கடமுடியானுடைய உலகமுண்ட பெருவாயா பாசுரம் அனுபவிச்சுண்டு வந்துருக்கோம். அதிலே இன்று சுதினம் இந்த பாசுரத்தை நம்ம அனுசந்தானம் பண்றது. அப்பேற்பட்ட இந்த சரணாகதியான பாசுரம் நம்மாழ்வாரே நமக்கு சரணாகதியை காட்டி கொடுக்கிறார் பிரபன்னஜன கூட்டஸ்தர். அது மட்டுமில்லாம அவரே இதை பண்ணியும் நமக்கு காட்டுறார். அப்பேற்பட்ட பாசுரம் போன பாசுரத்தில் பார்க்கும்பொழுது அந்தோ அடியேன் உணபாதம் அகலகில்லேன் இறையுமே அப்படின்னு உம்முடைய திருவடிகளே ஒரு க்ஷணம் கூட பிரியாம இருக்க முடியாது, அதனால உம்முடைய திருவடியிலே இருக்க வேண்டும் அப்படின்னு பலனை சொல்றார். அந்த பலன் உம்முடைய திருவடியிலே இருக்க வேண்டும் அப்படின்னா அதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னா உபாயம் என்ன அப்படின்னா சரணாகதி அப்படின்றத இந்த பத்தாம் பாசுரத்தில் ஆழ்வார் நமக்கு அனுகிரகம் பண்றார். பகவான் முதல்லையே சுவாமி திருக்குருகை பிரான் பிள்ளான் இந்த தசகத்துக்கு அவதாரிக்கையாக சொல்லும் பொழுதே இப்படி திருநாட்டிலே கேட்கும்படி கூப்பிட்டாயிற்றும் அவனை காணப்பெறாமையாலே இனி அவனை காணுகைக்கு உபாயம் இவன் திருவடிகளை சரணம் புகை போகி மற்றொன்றும் இல்லை என்று பார்த்து அப்படின்னு பகவானை காண எவ்வளவோ நம்மாழ்வார் ஆச்சரியமாக மங்களாசாசனம் பண்ணி பார்க்கிறேர், கூப்பிட்டு பார்க்கிறேர், நாயிக்கா பாவத்தில் பிரேமிக்கா பாவத்தில் அப்படியே கதறி பார்க்கிறேர். ஆனாலும் பகவானை வந்து காண முடியல. அப்ப என்னன்னா வேற எந்த கதியும் இல்லை, பகவானை சரணாகதி பண்ணுவதே ஒரே கதி என்று அதை சொல்லி இந்த பாசுரத்தில் சரணாகதியை தானே நமக்கு அனுஷ்டித்து நமக்கு காட்டுறேன். அப்பேற்பட்ட இந்த பாசுரம் அந்த முதல் பத்து பாசுரத்தில் பகவானுடைய குணங்கள் எல்லாம் சொல்லிட்டு வந்தார். ஏன்னா சரணாகதி பண்ணணும் அப்படின்னா அவர் சரணாகத வக்சரனாக இருக்கணும் இல்லையா. அந்த பாசுரங்களில் சரணாகதி பண்ண எது ஒரு ரொம்ப முக்கியமான இது அப்படின்னா எனக்கு ஒண்ணுமே உபாயமே வேற எதுவுமே இல்லை, அடியேன் மகா பாப்பியாக இருக்கேன், நீர்தான் அந்த பாப்பத்தை எல்லாம் போக்கணும் அப்படின்றது அதெல்லாம் ஒவ்வொரு பாசுரத்தையும் சொல்லிட்டு வந்து கடைசியில் இந்த பாசுரத்திலே அதுக்கு முன் பாசுரத்திலே பலன் என்ன வேண்டும் அப்படின்னா உங்களுடைய திருவடியே கதி என்று இருக்க வேண்டும், அந்தோ அடியேன் உணபாதம் அகலகில்லேன் இறையுமே அப்படின்னு இருக்க வேண்டும் என்று அதுக்கு உபாயத்தை இந்த பாசுரத்தில் சொல்றேன். இந்த பாசுரம் அகலகில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாம் உலகம் மூன்றுடையாய் என்ன யாழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழும் ஒன்றில்லா அடியேன் உன்னடி கீழ் அமர்ந்து புகுந்தேனே. பாசுரம் தாயார புருஷகாரம் பண்ணிதான் சரணாகதி பண்ணணும் அப்படின்னு ஆழ்வார் நமக்கு காமிச்சு கொடுத்திருக்கார். ஏன்னா தாயார் இல்லாம எங்கேயாவது சரணாகதி பண்ணா பகவான் கூட நம்ம கிட்ட இருக்கிற அத்தனை பாவத்தையும் குறித்து இப்படி பாவம் பண்ணிட்டு என் முன்னாடி நிக்கிறியே அப்படின்னு கேட்டுருவேரோ அப்படின்னு. ஆனா தாயார் இருந்தா நம்ம குழந்ததான பரவாயில்ல ஏதோ தெரியாம அப்ப பண்ணிட்டான், இப்ப வந்து நிக்கிறான் இல்லையா அவனை ஏத்துக்கிறது தான் நமக்கு போக்யம் அப்படின்னு பக்கத்திலேயே இருந்து சொல்லுவாளாம். நமக்கு அனுகிரகம் பண்ணவே தன்னை விட்டு பிரியாம இருக்க அகலகில்லே நிறையும் என்று அப்படின்னு. சில திவ்ய தேசங்களில் பார்த்தா ஸ்ரீரங்கத்தில் தாயாருக்கு சனி சன்னதி உண்டு, ஆச்சரியமான சன்னதி. சில சன்னதிகளில் பார்த்தா கர்ப்பகிரகத்திலேயே பெருமாளோடையே தாயார் இருக்கார், நாச்சியார் கோவில் அப்படின்லாம் பார்த்தா தாயாரும் பெருமாளும் பக்கத்து பக்கத்தில் இருக்கா. ஆனா இந்த திருவேங்கடமலையிலே என்னன்னா பக்கத்திலையும் இல்ல, தனி சந்தனிதிலையும் இல்ல, அகல இல்லே நிறையும் என்று தன் வக்ஷஸ்தலத்திலேயே இருக்கான். திருச்சானூர்ல தாயார் சன்னதின்னு இருந்தா கூட அதே தாயார் இங்க பிரியாம தன் வக்ஷஸ்தலத்திலேயே இருக்கார். ஏன்னா ஒரு பக்தரை கூட பகவான் ஊற்றக்கூடாதாங்க. இல்ல நீ இப்படி முன்னாடி வந்து நிக்கறியேன்னு கேட்டக்கூடாது, அதை கேட்க விடாதபடி எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ண வைக்க வேண்டும் என்றே தாயார் அந்த வக்ஷஸ்தலத்துல இருந்து நமக்கு அனுகிரகம் பண்றாருன்னா அப்ப அந்த தாயாரை முன்னிட்டு தானே நம்ம புருஷகாரம் பண்ணணும். அகலகில்லேன் ஒரு க்ஷணமும் பிரியாதபடி அப்படின்னு அப்பு இறையும் என்று அப்படின்னு க்ஷண காலமும் பிரியாதபடி தாயார் தன்னுடைய வக்ஷஸ்தலத்திலேயே இருக்கான். அலர்மேல் மங்கை உரைமார்பா அப்படின்னு அந்த அலர்மேல் மங்கை பத்மாவதி தாயார் அப்படின்ற திருநாமம் இல்லையா, அந்த வக்ஷஸ்தலத்திலே அந்த தாமரை புஷ்பத்திலே அமர்ந்து நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற, நித்தியம் எப்பயுமே பிரியாத இருக்கா அப்படின்னு. நிகரில் புகழாம் உலகம் மூன்றுடையாம் என்னையாழ்வானே அப்படின்னு, நிகரில் புகழாம் பகவானுடைய குணங்கள் அப்படின்னா அளவில்லாதது, அதை புகழாம் அப்படின்னு சொல்லும்பொழுது வாத்சல்ய குணத்தை இங்க காட்டுறேன். சொல்ல முடியாத அப்பேற்பட்ட கல்யாண குணங்கள் என்னென்ன குணங்கள் அப்படின்னா அது ஆச்சரியமா சொல்லிட்டு வரேன். புகழாம் உலகம் மூன்றுடையான்னு எல்லாத்துக்கும் சர்வ சுவாமியாக இருக்கேர், சுவாமித்வம் என்னை ஆழ்வானே அப்படின்னு எனக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடியவர் அப்படின்னு தன்னுடைய சௌசீல்யத்தை காட்டி, நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் அப்படின்னு எல்லாரும் அந்த நித்தியசூரிகள் தேவர்கள் எல்லாருமே பகவானை இங்க திருமலையிலே வந்துதானே சேவிக்கிறார், இந்த திருமலையிலே வந்து சேவிக்கிறான்னா அப்பேற்பட்ட பகவானுடைய சௌலபியத்தை பார்க்கணும், அவளுக்கு மட்டும் இல்லைன்னு நமக்காக நமக்கு பக்கத்திலேயே இருக்கணும்னு இந்த திருமலையை தேர்ந்தெடுத்து அப்பேற்பட்ட திருவேங்கடத்தான் நமக்கு இங்க வந்து அனுகிரகம் பண்ணு. அப்பேற்பட்ட பெருமாளுக்கு புகழொன்றில்லா அடியேன், வேற எந்த உபாயமும் தெரியல, வேற யாரும் எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்ச ஒரே சுவாமி சர்வ சுவாமி எல்லாருக்கும் சுவாமியான நீரே கதி, ஆனா உம்முடைய திருவடி அடைய வேற எந்த ஒரு உபாயமும் இல்லை, அந்த சரணாகதி தான் எனக்கு தெரிஞ்சதுன்னு அப்படி வந்து உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னு உன் அடிக்கீழ் உன்னுடைய திருவடியிலே வந்து புகுந்து இங்க சரணாகதி பண்றேன் அப்படின்னு ஆழ்வாருடைய மங்களாசாசனம் இந்த பாசுரத்தினுடைய தாத்பரியம். சாஸ்திரங்கள்ல சொல்லுபடி தத் பிரபத்தியேகே அனன்யதா நாம கல்பகோட்டி சஹசிரேனாபி உபாயமஸ்தி அப்படின்னு நத்து அப்படின்னு சொல்றான். தத் பிரபத்தியே சரணாகதியே தான் ஒரே உபாயம் நமக்கு, அது பகவான் அதை ஒரு வியாஜமாக வச்சு ஆஹா சரணாகதி பண்ணானேன்னு நமக்கு அனுகிரகம் பண்றான். கல்பகோட்டி சஹசிரம் இந்த எத்தனை சந்தேன உபாயம் எத்தனை பக்தி யோகம்லாம் பண்ணான்னா அப்பேற்பட்ட பண்றதுக்கான அந்த திறமையும் நமக்கு இல்லை, அப்பேற்பட்ட பக்தியும் நமக்கு இல்லை, அப்பேற்பட்ட சக்தியும் நமக்கு இல்லை. அப்ப நமக்கு என்ன ஒரே கத்தின்னா இந்த பிரபத்தி தான் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லும்படி இங்க ஆழ்வாரும் நமக்கு மங்களாசாசனம் பண்ணி காட்டுற. ஆழ்வாருக்கு பகவானிடத்தில் ஆசை அப்படின்றது நமக்கு இருக்கிற ஆசை போல இல்ல, நம்மளும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றோம்னு இன்னைக்கு நினைப்போம், ஆனா நாளைக்கு நம்ம வந்து உத்தியோகத்தை பார்த்துட்டு போயிடுவோம். ஆனா ஆழ்வாருக்கு பெருமாளிடத்தில் ஆசை அப்படின்றது அவா அப்படின்னு அவரே சொல்றாரு, அவா அவரை சூழ் அப்படின்னு அந்த இடத்திலையும் அங்க அவா அவர் அவருடைய அந்தோ அடியேன் உணபாதம் அந்தோ அப்படின்னு, ஐயோ நான் உன்னுடைய திருவடியிலே இருக்கணும் அப்படின்றது அப்பேற்பட்ட அந்த ஆசைன்றது கடல் அளவு அப்படின்னு ஒப்பிட முடியாது, ஆகாசத்தை போல பெருசான அப்பேற்பட்ட ஆசைன்னு நம்மளால சொல்லிட முடியாது. அப்பேற்பட்ட இந்த பிரகிருதி மண்டலமே சேர்த்து அதை விட பெருமாளுடைய சங்கல்பத்துக்கு எவ்வளவு பெரிய திருடமுண்டோ அப்பேற்பட்டது ஆழ்வாருடைய ஆசை. அதனால அப்படி வந்து இங்க வந்து அப்பேற்பட்ட ஆழ்வாரே வந்து நமக்கு பிரபத்திய பண்ணி காட்டு, பக்தியோகம் பண்ண முடியாதானா முடியாதுன்னு இல்ல, ஆனா பிரபன்னஜன கூட்டஸ்தர் நமக்கு எல்லாம் என்ன கத்தி அப்படிங்கறதுனால நம்மளையும் பார்த்து இதுதான் ஒரே கத்தி அப்படின்னு நமக்கு அதை காட்டி அனுஷ்டானம் பண்ணியே காட்டு. சுவாமி திருக்குறுகை பிரான் பிள்ளான் வியாக்கியானம் பண்ணும்பொழுது அகலகில்லேன் அபார காருண்ய மகோததியாய் சர்வஸ்வாமியாய் உன்னுடைய குணங்களாலே அஸ்மத் சுவாமியாய் திருநாட்டிலே த்வத்ப்ரபிச்சர்ய போகராய் அப்படின்னு சொல்லி, அபார காருண்ய மகோததியாய் அப்படின்னு நிகரில் புகழாய், அப்பேற்பட்ட புகழ் அப்பேற்பட்ட வாத்சல்யம் எங்கள் மீது இருக்கு அப்படின்னு, சர்வஸ்வாமியாய் அப்படின்னு சொல்லும் பொழுது உலகம் மூன்றுடையாய் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இதுக்காக இங்க அப்படி சொல்றாரு, அஸ்மத் சுவாமியாய் அப்படின்னு என்னை ஆழ்வானே அப்படின்றதுக்கு அஸ்மத் சுவாமி அப்படின்றது. பகவான் சொல்லும் பொழுதும் தாயார சொல்லும் பொழுதும் கூட பகவத் பாஷ்யக்காரர் கத்தியத்ரயத்தில் அகில ஜெகன்மாதரம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த உடனேவே அஸ்மன் மாதரம் அப்படிங்கிற அகில எல்லாருக்குமே ஜெகன் மாதா தாயார் தான். அது இருக்கட்டும் ஒரு பக்கம், அஸ்மத் என்னுடைய அம்மா அப்படின்னு ஒரு இடத்துல அகில ஜெகத் சுவாமின் பகவான் எல்லாருக்கும் சுவாமின், பிரம்மாவுக்கு இல்ல, எல்லாருக்குமே தேவர்களுக்கும் நித்தியசூரிகளுக்கும் எல்லாருக்கும் ஒரே சுவாமியானவன். ஆனா அதுக்கப்புறம் அவருடைய சௌலபியத்தை காட்ட அஸ்மத் சுவாமின் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி என்னை ஆழ்வானே அப்படின்னு நிருபமராயிருந்த நித்திய சித்திய புருஷர்களுக்கும் கூட ஸ்பிருஹணீயமான திருமலையிலே அப்படின்னு நித்தியசூரிகள் தேவர்கள் எல்லாருமே அவளே வந்து வணங்கக்கூடிய இங்கே திருமலையிலே வந்து இருக்கார் இல்லையா, ஏன்னா நமக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு. நித்தியசூரிகளுக்கு மட்டுமே பகவான் அப்படின்னா நம்ம போய் வைகுண்டத்தில் போய் சரணாகதி பண்ண முடியுமா? அதுக்காக நமக்கு பக்கத்திலேயே இருக்கார், அப்ரோச்சபிள் அப்படிங்கிற. ஒரு மினிஸ்டரை பார்க்கணும்னா கூட எப்பேற்பட்ட அப்பாயின்மெண்ட் வேணும், பார்த்துட முடியாது. அவள் நல்லதே பண்ணா கூட அவளை போய் மீட் பண்ணணும்ன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா பகவானோ இப்ப போனா எந்த கோவில்லையாவது இப்ப போய் சேவிச்சிடலாம், ஏன் நம்பாத்து பெருமாளே பெருமாள் தான். அப்படி அந்த அர்ச்சாவதாரமும் நம் பெரியோர்கள் நமக்கு காட்டி கொடுத்தது என்னன்னா விபவாவதாரத்துக்கும் அந்த பரமபதத்துக்கும் சமம் அப்படின்னு தானே. இதுவும் இன்னும் சமம்னு இல்லை, அதுக்கு காட்டிலும் வசதி அப்படின்னு. அதனால அவ்வளவு சௌலபியமா நமக்காக இங்க வந்திருக்கான் அப்படின்னு. அனாலோச்சித விசேஷ சேஷலோக சரண்யனாய்கொண்டு பெரிய பிராட்டியாரை பெரியார் புருஷகாரமாக சரணம் புகுந்தேன் அப்படின்னு. பெரியார் தாயாரோட அகலகில்லேன்னு இருக்கா இல்லையா, அந்த தாயாரோட சேர்த்து இங்க வந்து புருஷகாரம் பண்ணி சரணாகதி பண்ற. இப்போதே சொப்பிரபந்தகனாய் உன் திருவடிகளிலே சர்வ காலமும் சர்வ கைங்கரியமும் அடியேன் பண்ண பெறவேன்றும் என்கிறார் அப்படின்னு. உன்னடிக்கு அமர்ந்து புகுந்தேனே அப்படின்றதுக்கு இங்க வியாக்கியானமாக என்னன்னா உன் திருவடிகளிலே வந்து சரணாகதி பண்றேன். எதுக்காகன்னா சர்வ காலமும் சர்வ கைங்கரியமும் அடியேன் பண்ண வேண்டும் அப்படின்னு. ஒழிவில் காலம் எல்லாம் உடனாய் பண்ணி நாங்கள் ஆரம்பிச்சேன் இல்லையா, அப்படி எல்லாரும் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு. இங்க அந்த கைங்கரியம் எனக்கு எப்பயுமே கிடைக்கணும் அப்படின்னு சுவாமி தேசிகனும் முக்த அனுபூதி மிக தாசியத்தை மே முகுந்தா அப்படின்னு. வைகுண்டத்தில் இருந்து நித்தியசூரிகள் போலே கைங்கரியம் பண்றது இருக்கட்டும், அந்த முக்த அனுபவத்தை இங்கேயே இந்த திருமலையிலேயே கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறார் இல்லையா, அப்படி இந்த கைங்கரியம் அப்படின்னு. ஏன்னா ஆழ்வாருடைய திருவுள்ளம் அப்படி மேலோட்டமாக பாசுரத்தை பார்த்தா நமக்கு அவ்வளவுதான் புரியும், ஆனா ஆச்சாரியர்களுடைய வியாக்கியானத்தை பார்த்தா தான் புரியும். ஏன்னா முன் பாசுரத்தை வைத்து இதை சொல்றேன், அந்தோ ஆடியேன் உணப்பாதம் அகலகில்லே நிறையுமே அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க திருவடிகளிலே தான் எப்பயுமே இருக்கணும், ஒரு க்ஷணமும் பிரியாதபடின்னு எப்ப ஆழ்வார் சொன்னாரோ அப்ப இங்க உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சர்வ காலமும் சர்வ கைங்கரியமும் பண்ண வேண்டும் உன் திருவடிகளிலே அப்படின்றதுக்கு அப்படி சேர்த்து இங்க வந்து சுவாமி குருகை பிரான் பிள்ளா நமக்கு இந்த அர்த்த எடுத்து நமக்கு காற்று. இந்த பாசுரம் என்னன்னா 12 குணங்கள் பகவானுக்கு, அனந்த கோடி கல்யாண குணங்கள் இருக்கு, அதுல முக்கியமா நம்ம பெரியோர்கள் 12 குணங்கள் எடுத்திருக்கா. அந்த 12 குணங்களிலேயும் 4 குணங்கள் இன்னும் வசதி, சரணாகதி பண்ணும்பொழுது இந்த 4 குணத்தை தான் நம்ம அனுசந்தானம் பண்ண வேண்டும், அதனால ஆழ்வார் அந்த 4 குணத்தையும் இங்கே எடுத்து காட்டுறார் அப்படின்னு பெரியவா இதுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கான். அந்த 12 குணங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அப்ப வந்து சர்வஜ்ஞத்துவம், சர்வஸ்வாமித்வம், சர்வசக்தித்வம், சத்தியசங்கல்பம், பரமகாருண்யத்துவம், கிருதஜ்ஞத்துவம், ஸ்திரீத்வம், பரிபூர்ணத்துவம் அப்படின்னு இருக்கிற ஸ்திரத்துவம் அப்படின்னு அப்பேற்பட்ட ஆச்சரியமான குணங்கள் இருந்தாலும் முக்கியமான 4 குணங்கள் பெரியவா எடுத்து காட்டுறது என்னன்னா வாத்சல்யம் அப்படின்னு, சௌசீல்யம், சௌலபியம், சுவாமித்வம் அப்படின்ற இந்த 4 குணத்தை பெரியவா நமக்கு எடுத்துக்காட்டியிருக்கான். வாத்சல்யம் அப்படிங்கும்பொழுது நிகரில் புகழாம், புகழாம்னா அப்பேற்பட்ட புகழுடையவர் அப்படிங்கும்பொழுது இங்க எந்த குணத்தை காட்டுறதுன்னா வாத்சல்யத்தை காட்டுறது. ஏன்னா தயை இருந்தா தானே போய் சரணாகதி பண்ண முடியும். அதனால சுவாமி தேசிகனும் தயாசதகத்தில் குணேஷு சார்வபௌமி, சகல குணங்கள் பகவானுக்கு அனந்த கோட்டி கல்யாண குணங்கள் இருந்தாலும் அதுல சார்வபௌமியாக இருக்கிற குணம் எதுன்னா முக்கியமான குணம் தயை அப்படின்னு தான் எடுத்துக்காட்டுரு. தயாசதகத்தில் எப்படி வேணா அவருடைய குணங்கள் சக்தி அப்படின்னு, சக்தி தசகம் அப்படின்னு பண்ணியிருக்கலாம், எப்பேற்பட்ட கல்யாண குணங்கள் சுவாமித்வம் அப்படின்றதுக்காக ஒரு சதகம் எழுதியிருக்கலாம். ஆனா அந்த குணத்தெல்லாம் விட்டுட்டு தயைக்கு மட்டும் சதகம் பண்ணுவானே அப்படின்னா இதுதான் முக்கியமான குணம், இது இல்லாட்டி மற்ற குணங்கள் எல்லாமே வியர்த்தம், அதனால ஒரு உபயோகமும் இல்லை அப்படிங்கறதே தயாசதகத்தில் மங்களாசாசனம் பண்ணியே காட்டுறேன். அப்ப என்ன அப்படின்னா மத்த தயை இல்லாத மற்ற எந்த குணம் இருந்தாலும் அது தோஷத்தில் போய் முடியும் அப்படிங்கிறது. இப்ப வீரத்துவம் அப்படின்னா ராவணனும் மகாவீரன், பல பராக்கிரமம் கொண்டவன், ராமரும் வீரன். அப்ப ரெண்டுத்தையும் சேர்த்து ஒப்பிட முடியுமா? ஆனா ராமனோ இந்த தயா கருணாநிதி. அவர் பண்ற யுத்தம் எதுக்காக? தான் ராஜ்யத்தை பெருகிறதுக்காகவா? இல்ல, ரிஷிகளையும் எல்லா ஆசிரியர்களையும் ரட்சிக்க தர்ம சம்ஸ்தாபனம் பண்ண. அதே ராவணன் அந்த சக்தியை வச்சு அவனுக்கு தய இல்லாததுனால எல்லாருக்கும் அஹிம்சை பண்றான். அப்ப சக்தி இருந்து என்ன பிரயோஜனம்? மகாஜானம் இருக்கு அப்படின்னா, ஞானம் அப்படின்றது ஒரு ஆச்சரியமான ஒரு இது இருக்கு, ஆனா அவனுக்கு ஒரு தய இல்லைன்னா யாராவது போய் எனக்கு இது சொல்லித்தாருன்னா உனக்கெல்லாம் சொல்லித்தர முடியாது போடா அப்படின்ட்டு. சகல கோட்டீஸ்வரன் சர்வ ஐஸ்வர்யமும் இருக்கு அப்படின்னா அவன் கிட்ட போய் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு கொஞ்சம் கடன் கொடுங்களேன் அப்படின்னா அவனுக்கு தய இல்லை போடா வேணாம் அப்படின்னா. அப்ப மற்ற குணங்கள் இருந்தும் தயின்ற ஒரு குணம் இல்லை அப்படின்னா அது வியர்த்தம் ஆயிடுறது. அதனால நிகரில் புகழாம், சொல்ல முடியாத அளவுக்கு வாத்சல்யம் பகவான் கிட்ட நம்ம மேலே இருக்கு. பண்ண பாவங்கள் தோஷத்தை கூட மறைத்து தோஷம் பண்ணியிருக்கான்னு தெரியும், இருந்தா கூட சரி நம்ம குழந்தையாச்சே அவனை ரட்சிக்கணும் அப்படின்னு இருக்கான் இல்லையா, அதுதான் அவன் கிட்ட நம்ம கிட்ட இருக்கிற அவனுடைய வாத்சல்யம். அந்த பாப்பங்களுக்கு சில சில சின்ன தண்டனை தரான், தண்டனகத்தின் சுகத்தின் அப்படிங்கிறான். அந்த தண்டனை கூட நமக்கு பெருமாள் பரமகிருப்பையோட தயவு பண்றான். நீ பண்ண பாவத்துக்கு எப்பேற்பட்ட தண்டனை கொடுத்துருக்கணும், ஆனா போனா போறதுன்னு சும்மா கட்டையால ஒரு தட்டு தட்டிட்டு பரவாயில்லடா அம்மா சொல்லுவா, அப்பா முன்னாடி அடிக்கிற மாதிரி நல்லா பட்டு பட்டுன்னு சவுண்டு தான் வரும், ஆனா அடி வலியே இருக்காது. அந்த மாதிரி அடிக்கிற மாதிரி ஒரு சின்ன தண்டனை தானே கொடுக்குறேன், நான் பண்ண பாவம் எப்பேற்பட்டது, அப்பேற்பட்ட வாத்சல்ய குணத்தை உடையவன். அதனால இங்க நிகரில் புகழாம் அப்படிங்கிற இந்த வாத்சல்ய குணத்தை வைத்துதானே நம்ம போய் சரணாகதி பண்ண முடியும், பகவானிட போய் நம்ம நிக்க முடியும். அப்புறம் யாருக்கிட்ட சரணாகதி பண்ணணும்? சுவாமித்துவம் இருக்கணும். உலகம் மூன்றுடையான், எல்லாத்துக்கும் தலைவன், எல்லாத்துக்கும் ஆதாரமானவன். அப்ப தேவர்கள் நித்தியசூரிகள் நமக்கும் எல்லாருக்கும் ஆதாரமான சுவாமி. யாரோ கிட்ட போய் சரணாகதி பண்ண முடியுமா? இல்ல சரணாகதி பண்ணாதான் அவளால் நமக்கு மோட்சத்தை கொடுத்துட முடியுமா? யாராலையும் கொடுக்க முடியாது. சாட்சாத் பகவான், பிராட்டி பகவான் ரெண்டு பேர் சேர்ந்துதான் நமக்கு அதை அனுகிரகம் பண்ண முடியும். ஆச்சாரியர்கள் நமக்கு அதை பெருமாள் கிட்ட விண்ணப்பம் பண்ணி வாங்கி கொடுக்க முடியுமே தவிர மற்ற யாராலையும் மோட்சத்தை இந்தா வச்சுக்கொண்டு கொடுத்துடவே முடியாது. அப்பேற்பட்ட சுவாமி. அப்ப நீர்தானே எனக்கு ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு நான் அவரு எல்லாருக்கும் சுவாமி அப்படின்னா நம்ம எல்லாம் அவனுடைய சொத்து. அப்போ உனக்கு ஒரு பெரிய வீடு இருக்குன்னா அந்த வீடு வந்து ஓட்டை உழுந்துட்டு மழை நனைஞ்சா ஜலங்கள்லாம் உள்ள வருதுன்னா அந்த வீடை வந்து புனருத்தாரணம் பண்றது உன்னுடைய கடமை தானே. எவனோ வந்து பண்ணுவான்னு உட்கார்ந்து இருப்பியன்னா அப்போ பகவான் கிட்ட சொல்றேன், நான் உன்னுடைய சொத்து, உலகம் மூன்று நான் உன்னுடைய சொத்தா இருக்கும் பொழுது என்னை நீ ஏற்றுக்கிறது தானே, அவன் ஏத்துப்பான், ஏன்னா அவனுடைய சொத்தா. சரி, அதனால வந்து தான் சரணாகதி தைரியமாக பண்ணலாம், அவன் தான் எனக்கு சுவாமி அப்படி. அதுக்கப்புறம் சௌசீல்யம், ஏன்னா பகவானுடைய சௌசீல்யம் அப்படின்னு நித்தியசூரிகளுக்கு மட்டும் இல்ல நமக்கும் அனுபவிக்கும்படி இருக்கான் இல்லையா, போக்கியமாக இருக்கான். வானவர் வானவர் கோனுடும் சிந்து பூ மகிழும் திருவேங்கடத்தின்னா அவளே இங்க வந்து கைங்கரியம் பண்றா அப்படின்னா அப்ப ஈசன் வானவர்க்கு அன்பன் என்றால் அது தேசமோ திருவேங்கடமுடியானுக்கு, நீசனேன் நிறை ஒன்றுமில்லேன் எங்கள் பாசம் வைத்துன்னு எனக்கும் அனுகிரகம் பண்றேன், நம்மளும் அனுபவிக்கும்படியாக இருக்கிறதுனால அவர் அப்பேற்பட்ட சௌசீல்யத்தை கொண்டவர் அப்படின்னு. என்னை ஆழ்வானே அப்படின்னு சொல்லும் பொழுது அது சௌசீல்யத்தை குறிக்கிறது. என்னையும் ஒரு சாதாரணப்பட்டவன் அப்படின்னு பார்க்காம பரமகிருபையை பண்றானே அப்படின்னு. அதே மாதிரி வாத்சல்யத்தை சொல்லும் பொழுதும் சீதா பிராட்டி சீதாதேவியே வந்து ராவணன் கிட்ட சொல்றா, விதித்த சகதர்மஜா சரணாகத வத்சலஹா தேன பை த்ரீம் பவத்துமே எது ஜீவிதமிச்சதி அப்படின்னு ராவணன் கிட்ட. இப்ப கூட ராமர் வந்துட்டு யுத்தத்துக்கு வரப்போறேன்னு தெரியும், இப்ப கூட ஒன்னும் இல்லப்பா, நீ நேர போய் என்ன ஆட்சிட்டு போய் ராமர் கிட்ட விட்டுடு, சரணாகத்தின்னு போய் உன் காலெல்லாம் நீ போய் உழவானா ராமர் கிட்ட நான் தப்பு பண்ணிட்டேன்னு. ஏன்னா நீ ராட்சசனாச்சே அவளுக்கு வந்து சரணாகத்தின்னா என்னன்னே தெரியாது, அது மகா பாவம்னு நினைச்சுப்பா, நாம இன்னொருத்தங்கால விழுதான் நிவானா. தேன மைத்திரியும் பௌத்தமே, சும்மா கை கொடுத்து ஃப்ரெண்ட்ஷிப் பண்ண போறோம், நான் உன்னுடைய நண்பன் வந்திருக்கேன் சீதாதேவி உங்களுக்கு ஒப்படைச்சிறேன்னு சொல்லு, அவர் உன்னை ரட்சிச்சிருவேர், ஏன்னால் அவர் சரணாகத வத்சலன் அப்படின்னு சொல்லி காட்டுறான். ஆனாலும் அவனுக்கு புரியல. அதனால அப்பேற்பட்ட வாத்சல்ய குணத்தை உள்ளவர் அவன்தான் எல்லாருக்கும் சுவாமி, நம்ம அவனுடைய சொத்து. மூணாவது சௌசீல்யம், அவன் எல்லாருக்கும் பரமபோக்கியமாக இருக்கான், நித்தியசூரிகளுக்கு மட்டுமே இல்லாமல் நமக்கும் போக்கியமாக இருக்கான். அதனாலதானே திருமலையிலே வந்து நமக்கு சேவை சாதிக்கிறான். அப்படிப்பட்ட திருவேங்கடத்தான். அப்புறம் சௌலபியம், நிகரிர் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே அப்படின்னு. சௌசீல்யம் இருந்தா மட்டும் போருமா? எங்கேயோ இருந்தா வைகுண்டத்தில் இருந்தா நம்ம அவரை போய் பார்க்கறதே ரொம்ப கஷ்டமா இருக்குமே, நம்ம போய் திடீர் திடீர்னு சேவிச்சிட முடியுமா? சனக்காதிகள்லாமே போய் பகவான் வந்து கீராப்தியை நினைச்சபடிலாம் போய் சேவிச்சிட முடியாது. தேவர்கள்லாம் போனா உடனே பகவான் வந்து சேவையை கொடுத்துட மாட்டான், சில வாட்டி அசரீர வாக்குல பேசி அனுப்பிச்சிருவான், நான் பாத்துக்கிறேன் போங்க அப்படின்னு. ஆனா அப்பேற்பட்ட பகவான் இந்த திருமலையிலே நமக்கு வந்து அனுகிரகம் பண்றான். 24 மணியும் போனா திருமலையில அப்பேற்பட்ட தரிசனத்தை நமக்கு கொடுக்கிறான். 365 நாளும் திருமாட வீதிகளிலே பகவான் ஏழுறதே நமக்காக தான். அந்த மூலவரை போய் சேவிக்க முடியலன்னா கூட வயசானவாளுக்கு அங்க போய் நடக்க முடியல, கியூல நிக்க முடியலன்னா என்ன? சாயங்காலம் ஊஞ்சல் உற்சவத்துக்கு பெருமாள் வெள்ளை ஏழு, அதுக்கப்புறம் கல்யாணோற்சவம் முடிஞ்சு பெருமாள் வெள்ளை ஏழி வாகனம், தினமும் கருடாதிருடர் கருட வாகனத்துல நமக்கு சேவை சாதிக்கிறார். அப்பேற்பட்ட சௌலபியம் இங்கேயே வந்து அப்படின்னு ரொம்ப ஈஸிலி அப்ரோச்சபிள் அப்படின்னு சொல்ற மாதிரி நமக்கிட்டயே வந்து இருக்கான் இல்லையா, அது அவருடைய சௌலபியத்தை காட்டுறது. அப்பேற்பட்ட இந்த குணங்கள் 4 குணத்தை சொல்லி புகழும் ஒன்றில்லா அடியேன், புகழ் ஒன்றில்லா அடியேன் அப்படின்னு. எந்த உபாயமும் பண்ண தெரியாதவன், வேற எந்த கதியும் இல்லாதவன், உன்னடி கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னு உன்னுடைய திருவடியிலே வந்து சேர்ந்தேனே அப்படின்றது இந்த ஆச்சரியமான பாசுரம். அப்புறம் சாக்ஷாத் சுவாமி அப்புறம் பெரியோர்கள் அனுசந்தானம் பண்ணபடி இந்த பாசுரமே வந்து துவயமந்திரத்தினுடைய அர்த்தத்தை குறிக்கிறது அப்படின்னு நமக்கு எடுத்து காட்டியிருக்கான். அப்ப வந்து துவயமந்திரம் ஸ்ரீமத் அப்படின்னு ஆரம்பிக்கிறது இல்லையா, ஸ்ரீமன் நாராயணோ அப்படின்னு ஆரம்பிக்கச்சியே ஸ்ரீமன் அப்படின்னு சொல்லும் பொழுதே தாயாரோட சேர்த்து பெருமாளை சொல்லியாச்சு, திருப்பியும் நாராயணான்னு சொல்லுவானே அப்படின்றதுக்கு அங்க வந்து ஆச்சரியமாக இங்க வந்து துவயமந்திரத்தை வைத்து இங்க சுவாமி தேசிகனும் விஸ்தாரமாக வியாக்கியானங்கள் பண்ணியிருக்கேன். ஸ்ரீமத் அப்படிங்கும் பொழுது அலர்மேல் மங்கை உரைமார்பன் அப்படின்னு, எப்பயுமே தாயார் பெருமாளை பிரியாத தன் வக்ஷஸ்தலத்திலேயே இருக்கான். அதனாலதான் ராவணன் வந்து கடைசியில யுத்தத்துல தோத்துட்டான், ராமர் உடைய பானம் பட்டு அவன் கீழே விழுந்துட்டான், சகதியில சேர்ல வந்து விழுந்துட்டான், துடிக்கிறான். அப்ப வந்து மண்டோதரி ஓடி வந்து அழறான், ஏன்னா அவன் சேர்ல நடந்தது கூட இல்லை, எப்பயுமே ரதத்துல போக வேண்டியவன், அந்த சேர்ல வந்து அவன் விழுந்து கிடக்கிறத பார்த்து இப்படி பண்ணிட்டியே நான் சொன்னா கேட்டியா, அந்த தாயார் சீதாதேவியை போய் நீ பெருமாள் கிட்ட இந்த பிரிச்சிட்டியே அப்படின்னு கதறி கதறி அழும்போது, அந்த பாவம் தான் உன்னை இப்படி இப்படி பண்ணது அப்படின்னு போது, ஒரு பதிவிரதாசியுடைய சாபம் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும் பொழுதே பகவான் அந்த மண்டோதரி பகவானுடைய வக்ஷஸ்தலத்துல சீதாதேவி இருக்கிறாராம். பகவான் அந்த சேவையை கொடுக்கிற ரிஷிகளுக்கு கூட கொடுக்காத அந்த சேவை, ஏன்னா அப்படி பிரிச்சிட முடியாது, தாயார பிரிச்சா அப்படின்றத அது கதையாக சொல்லலாம், அந்த தாயார் எப்பயுமே அந்த வக்ஷஸ்தலத்திலேயே இருக்கா. இவன் பண்ணது என்னன்னா ஒரு தாயார் இங்கேருந்து எடுத்துன்னு போனாலும் தன் வக்ஷஸ்தலத்திலேயே இருக்கா, என்னைக்குமே பிரிக்க முடியாது. அதனாலதான் பிரபாவான் சீதையா தேவியா பரமவியோம பாஸ்கரஹான்னு சூரியனையும் வெளிச்சத்தையும் பிரிக்கவே முடியாது, அந்த மாதிரிதான் பெருமாளும் தாயாரும் அப்படின்னு சுவாமி தேசிகனும் மங்களாசாசனம் பண்றேன். அந்த மண்டோதரி அந்த சொல்லும் பொழுதே வால்மீகி மகர்ஷி அங்க ஸ்தோத்திரம், ஸ்ரீவத்ச வக்ஷஹா நித்யஸ்ரீ அஜேயஹா சாஸ்வதா சங்கச்சக்கர கதாதரஹான்னு, சாஸ்வதமாக நித்யஸ்ரீ நித்தியமும் அந்த ஸ்ரீவத்ஸ வக்ஷத்துல தாயார் இருக்கா அப்படின்னு, அகலகில்லேன் அப்படிங்கும்பொழுது பிரியவே பிரியாம நித்தியமும் எப்பொழுதும் அந்த தாயார் நமக்காக இருந்து அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பராசரப்பட்டு சொல்றாரு. ஏன் வந்து புருஷகாரம் பண்ணிதான் சரணாகதி பண்ணணுமா தாயாரோட அப்படின்னு கேட்டா, இந்த ராமாயணத்தை உதாரணமா வச்சே பராசரப்பட்டு ஆச்சரியமா சொல்றாரு, பகவான் ராமனுக்கு வந்து ராமன் கிட்ட போய் நம்ம வந்து அவர் நமக்கு அனுகிரகம் பண்ணணும்னா சரணாகதி பண்ணணுமாமா, ஆனா எங்க தாயார்கிட்ட அது கூட அவசியம் இல்லை, தாயாருடைய கருணை இன்னும் அதிகம். ஏதோ விபீஷணனுக்கு சரணாகதி கொடுத்தான்னு சொல்லி பெரிய பெரிய சாஸ்திரங்கள் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா பெரியோர்கள்லாம், ஆஹா விபீஷணனை சேர்த்துட்டேரே விபீஷணன் சேர்த்துட்டேரேன்னா எல்லாத்தையும் விட்டு தன் ராஜ்யத்தை தன் மக்களை எல்லாரையும் விட்டு அந்த பக்கத்திலிருந்து இங்க வந்து தன் மனைவி மக்கள் சொத்து எல்லாத்தையும் விட்டேர் ராமன் கிட்ட வந்து சரணம் அப்படின்னு வந்து நிக்கிறாரே, அவரை சேர்த்துட்டேன்னு சொல்றாரு, அதுல என்ன பெருமை? அப்புறம் வந்து ஒவ்வொருத்தரா சொல்லிட்டு போறான், சபரிக்கு வந்து அனுகிரகம் பண்ணேர் அப்படின்னா சபரி எப்படி 12 வருஷம் தினமும் தினமும் பழங்களை எடுத்துன்னு வச்சு நின்று இருந்தா, அது ஒரு பெருமையா இல்லையே, அப்படி ஏற்பட்ட பக்தி. அதுக்கப்புறம் அப்படி ஒவ்வொன்றா சொல்லிட்டு போறாரு. ஆனா அது மட்டும் இல்ல, காக்காசுரன் மகாபாவம் பண்ணான், அப்பேற்பட்ட காக்காசுரனுக்கு அனுகிரகம் பண்ணது பெரிய விஷயம். காரணம் என்னன்றது, ஏன்னா எங்க தாயார் பக்கத்தில் இருந்திருந்தால் தானே, அவன் விழுந்த போது கூட பெருமாள் பாக்குறாரு என்ன இப்படி இருக்காங்க. அவனுக்கு சரணாகதி எப்படி பண்ணணும்னு தெரியல, கால பெருமாள் கிட்ட நீட்டிட்டு வந்து விழுந்தான். இழைத்து விழும் காகும் போல் முக்தி தரும் நகரேழில் அப்படின்னு சொல்லும்போது அவன் காலை நீட்டிட்டு தான் இருந்தான். தாயார் தான் அதை திருப்பி போட்டு தன்கிட்ட அப்பேற்பட்ட அபச்சாரம் பண்ணியிருந்தாலும் பெருமாள் கிட்ட வந்து அவனை மன்னிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறாய் இல்லையா. அதனால தாயார புருஷகாரம் பண்ணி, அது மட்டும் இல்ல ராவண யுத்தம் எல்லாம் ஆன உடனே சீதா பிராட்டி ராமர் சேவிக்க ராமர் கிட்ட ஆசிண்டு வரத்துக்காக ஹனுமார் எல்லாரும் கூட போறேர் அங்கேருந்து ஆசிண்டு வரத்துக்காக பக்கத்துல இந்த ராட்சசர்கள் எல்லாம் இருக்கா. அப்ப அந்த ராட்சசர்கள் எல்லாம் பார்த்து அந்த ராட்சசர்கள் அந்த எல்லாம் பார்த்து ஹனுமார் கேட்கிற அந்த ஸ்திரீகள் அவெல்லாம் இந்த இப்பேற்பட்ட உங்களை எவ்வளவு ஹிம்ச பண்ணிருப்பா, பக்கத்துல இருந்து திருப்பி திருப்பி ராவணனே ராவணன் சொல்றத கேட்கக்கூடாதா கேட்கக்கூடாதா, உன்னை கொண்டுவிடுவேன் உனக்கு சாப்பாடு போட மாட்டேன்னு எவ்வளவு ஹிம்ச பண்ணிருப்பா இவாளெல்லாம். இப்ப ஒரு நிமிஷம் சொல்லுங்க, ஒரே கையா ஒரே அறையில இவாளெல்லாம் என்ன பண்றேன் பாருங்க அப்படின்னு அவளா திகைச்சு போய் நிக்கிறான். ஏன்னா ராவணனை அசைக்க முடியாது, ஆனா அப்பேற்பட்ட ராவணனே இப்ப வந்து போயிட்டான் அப்படின்னா அப்ப இவாளுடைய பலம் என்னன்னு அவ புரிஞ்சுட்டா, பயம் இருக்கு. ஆனா அப்ப கூட நான் பண்ணது தப்புன்னு சரணாகதி பண்ண தெரியல அவளுக்கு. அப்ப சீதாதேவி சொல்றா, அது என்னப்பா பண்ண முடியும், அவ என்ன வேணும்ட்டேவா பண்ண, அவ ராஜா ராவணன் சொன்னா அந்த ராஜாவுக்கு உண்மையாக இருந்தாலே தவிர அவளுக்கு நம்ம ஹிம்சப்படணும்னா இல்ல, அவ ராட்சஸ் அந்த குணம் அவளுக்கு இருக்கு, அதை வந்து நம்ம தப்பா எடுத்துன்னு அவளை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்றான்னா சீதா பிராட்டியுடைய எப்பேற்பட்ட கருணையாக இருக்கும். அதனால தாயாரை முன்னிட்டுண்டுதான் அப்படின்னு அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பா அப்படின்னு எந்த எந்த திவ்ய தேசத்திலையும் பக்கத்து சன்னதி பக்கத்தில் இருக்கலாம், ஆனா திருவேங்கடமலையிலே பிரியாத வக்ஷஸ்தலத்தில் இருக்கிறதுனாலையும் அவனுக்கு ஸ்ரீனிவாசன் என்ற திருநாமமே ஸ்ரீ நிவாசன், தாயார் வக்ஷஸ்தலத்தில் இருக்கிறதுனால தான் அந்த திருநாமமே திருவேங்கடமுடியான் அப்படின்னு சொல்லும்போது திரு அங்க வந்து தாயார். அதனால புருஷகார தாயார புருஷகாரம் பண்ணி இங்க வந்து சரணாகதி. அப்ப ஸ்ரீமத்தேலேயே வந்துட்டு அங்க வந்து பெருமாளும் தாயாரும் சொல்லியாச்சு, திருப்பியும் நாராயணா என்று சொல்லணுமே அப்படின்னா நிகரில் புகழா உலகம் மூன்றுடையாய் என்னையாழ்வானே நிகரில் முனிக்கலங்கள் அப்படின்னு இந்த நாலு குணத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த நாலு குணம் நாராயணா என்ற நாமத்தில் உள்ளது. அதனால நாராயணன் அப்படின்னா நாரங்களுக்கெல்லாம் அயனமானவன், நாரங்கள்னா இந்த சமஸ்த ஜீவகோட்டிகளுக்கும் ஆதாரமானவன் அப்படின்னு அர்த்தம். அதனால அந்த அவனுடைய அனந்த கோட்டி கல்யாண குணங்கள்ல முக்கியமான அந்த நாலு குணங்களை சேர்த்து சொல்வதனாலேயும் ஆச்சரியமா அந்த நாராயணா அப்படின்னு. அதனால இங்க வந்து அந்த நாராயணான்னு சொல்றதுக்கு தான் அந்த பதத்துக்கு தான் நிகரில் புகழாம் உலகம் மூன்றுடையான் என்னை ஆழ்வானேன்னு அப்பேற்பட்ட துகைமந்திரார்த்தமாகவே இதை கொடுக்கிறேன். அப்புறம் சரணவ் அப்படிங்கும் பொழுது உன் அடி கீழ் சரணம் பிரபத்திய அப்படின் பொழுது புகழொன்றில்லா அடியேன் வேற எந்த ஒரு உபாயமும் இல்லாம சரணாகதி உம்முடையில் பிரபத்தியை உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னு. அப்படி சாக்ஷாத் சுவாமியும் இதை விஸ்தாரமாக எப்படி இது துவயமந்திரத்தினுடைய அர்த்தம்னு எடுத்து காட்டுறேர். ஆனா புகழொன்றில்லா அடியேன் அப்படின்னு சொல்லும்பொழுது இது வந்து அடியேன் பெரிய இந்த உபன்யாச ரூபமாக சொல்லக்கூடிய இந்த விஷயம் இல்லை, இது காலக்ஷேப ரீதியா ஆச்சாரியன் திருவடி அடைந்து கத்துக்க வேண்டிய விஷயம். அதனால அதுக்கு அடியேனுக்கு அப்பேற்பட்ட யோக்கியத்தை இல்லை. அதனால எல்லாரும் என்னன்னா இந்த பாசுரத்தை அந்த எப்படி துவயமந்திரார்த்தத்தை ஆச்சாரியன் மூலமாகத்தான் கேட்டுக்கணும் அப்படின்னு அப்படி சொல்றேன். அப்பேற்பட்ட பெரிய பரகால சுவாமி வியாக்கியானம் பண்ணும்பொழுது புகழித்யாதி அப்படிங்கும்பொழுது அனன்ய சரணராய் அப்படின்னு சேஷபூதனாய் துவதேக பரதந்திரனான் உன்னடி கீழ் அப்படின்னு உம்முடைய திருவடியிலே நான் வந்து அப்படிங்கும் பொழுது புகழ் இத்தியாதி அப்படின்னு அனன்ய சரணன் நான் எனக்கு வேற கதி இல்ல, உமக்கே நான் சரணமானவன், நானே சேஷனானவன், உமக்கு எப்பயுமே சேஷனானவன், நீரே எனக்கு சேஷி அப்படின்னு உன் அடிக்கீழ் வந்திருக்கேன் அப்படின்னு அமர்ந்து புகுந்தேனே அப்படிங்கும் பொழுது ரேகா பதஸ்தகந்தனாய் அப்படிங்கிறார். ஆச்சரியமான வார்த்தை என்னன்னா ஏதோ வந்தேன் உன் திருவடியை பட்டினேன் திருப்பி போனேன்னு கிடையாது, எப்படி திருவடிகளிலே ரேகை இருக்கோ நம்ம பாதுக்க போட்டுக்க போட்டுக்க போட்டுக்க ஒரு ரேகை உண்டாகும் இல்லையா, இல்ல கால் கீழே இருக்கிற ரேகை போலே நான் எப்பயுமே சாஸ்வதமாக, அதுதான் சர்வ சர்வ எப்பயுமே எல்லா காலத்திலுமே உங்களுடைய திருவடியிலே இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் இது அர்த்தம் அப்படின்னு பெரிய பரகால சுவாமி ரேகோபத அப்படின்ட்டு அந்த கால்களிலே உங்களுடைய திருவடிகளிலே ஒரு ரேகை போல நித்தியமும் எப்பயுமே உங்களுடைய திருவடியிலேயே இருக்கணும் அப்படின்னு இங்க வந்து அப்பேற்பட்ட வியாக்கியானம் பண்ணிட்டு வியாசர் சொல்லும்பொழுது அப்பேற்பட்ட சர்வ சுவாமி அப்படிங்கும்பொழுது நிகரில் புகழாம் உலகம் மூன்றுடையான் என்னை ஆழ்வானே அப்படின் பொழுது பெருமாள் திருவேங்கடத்தான் எப்பேற்பட்டவர்னா வேதா சாஸ்திரம் பரம் நாஸ்தி சதைவம் கேசவாத் பரம் அப்படிங்கும்பொழுது வேதத்தை காட்டிலும் ஒரு பெரிய பிரமாணம் கிடையாது, வசதியான பிரமாணம் கிடையாது, அதே போல ஸ்ரீமன் நாராயணனை காட்டிலும் வேறு ஒரு பெரிய தெய்வம் கிடையாது அப்படிங்கும் பொழுது அப்பேற்பட்ட அந்த சிவபதியான பகவானிடத்தில்தானே சரணாகதி பண்ண முடியும். வேற யாருக்கிட்ட பண்ணாலும் அந்த மோட்சத்தை கொடுக்க முடியாது. மற்ற பலன்களை கொடுக்கலாம், அது சாஸ்வதமே கிடையாது, அது என்னைக்கும் அழியக்கூடும். ஆனா இந்த பலனோ எப்பயுமே நிரந்தரமாக நமக்கு இருக்கும். அதனால வியாசர் அதை அப்படி ஆரோக்கிய சர்வசாஸ்திரான விசாரியசிய புனகுலகான்னு சகல சாஸ்திரம் எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்த்தாலும் அப்பேற்பட்ட புராணங்கள்ல தானே எழுதியிருக்கார். ஆனாலும் இதமேகம் நிஷ்பிருஷ்டம் தேவோ நாராயண சதா அப்படின்னு ஸ்ரீமன் நாராயணனே தான் அப்படின்னு அவருக்கே அந்த திருவேங்கடமணியான அவதாரம் பண்ணவர் அவருக்கே தான் அப்படின்னு சொல்லும்பொழுது அப்பேற்பட்டவருக்கு இங்க வந்து நம்ம சரணாகதி பண்ணி அழுவார் நமக்கு காட்டு. அப்பேற்பட்ட இந்த திருவேங்கடமுடியான நம்மளும் பிரார்த்தித்து எப்பயும் அவன் கீழேயே இருந்து நமக்கு அவனுடைய திருவடிகளிலேயே கைங்கரியம் கிட்டணும் அப்படின்னும் பெருமாளை வேண்டிண்டு ஆழ்வார்கள் அனுசந்தானம் பண்ணும்படியாக அவர்களுடைய பாசுரங்களை நம்மளும் தினமும் நித்தியானுசந்தானம் பண்ணி பெருமாளை நம்ம அனுகிரகத்தை பெற வேண்டும், கைங்கரியத்தை பெற வேண்டும். ஆழ்வார்கள் அவதாரம் பண்ணதே நமக்கு இப்பேற்பட்ட பாசுரங்களை நமக்கு கொடுத்த அனுபவத்தை கொண்டு வரதான். ஆனால் தினமும் 4000 திவ்ய பிரபந்தத்தை சொல்ல முடியுமானா? சொல்ல முடியாது. திருவாய்மொழியாவது சொல்லணும். ஆனா அந்த திருவாய்மொழியும் சாதாரண சின்ன இல்லையா, 1000 பாசுரம் அப்படின்றதுனால பெரியவா என்ன பண்ணியிருக்கா, நித்தியானுசந்தானம் பண்ண கோவில் திருவாய்மொழி அப்படின்னு ஒவ்வொரு சதகத்திலேருந்து ஒவ்வொரு தசகம் எடுத்து அந்த 100 பாசுரங்கள் கொடுத்திருக்கா. அது கூட சொல்ல முடியாதவான்னு இருந்தா அவ உலகமுண்ட பெருவாய பாசுரமாவது சொல்லணும். ஏன்னா சரணாகதியே காட்டும் பாசுரம், ஆழ்வாரே நமக்கு காட்டி கொடுக்கிறார் எப்படி பண்ணணும் அப்படின்னு. அவர் அனுசந்தானம் பண்ணக்கூடிய இப்ப ஏற்பட்ட சரணாகதி சாஸ்திரம் இப்ப ஏற்பட்ட பாசுரம் இந்த 11 பாசுரம் கூட சொல்ல முடியாதவான் இருந்தா அவ இந்த அகலகில்லே நிறையும் என்று அப்பேற்பட்ட இந்த ஒரு பாசுரமாவது சொல்லணும். அகலகில்லே நிறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பான் நிகரில் புகழாம் உலகம் மூன்றுடையான் என்னையாழ்வானே நிகரில் அமலர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்றில்லா அடியேன் உன்னடி கீழ் அமர்ந்து புகழ்ந்தேனேன்னு இந்த ஒரு பாசனமாவது நித்தியம் அனுசந்தானம் பண்ணணும். அது கூட பண்ண முடியாதுன்னு சொன்னா வையம் சுமப்பதும் வம்பு அப்படின்னு. அப்படி இல்லாம பெருமாள் நமக்கு இந்த பாசுரங்களை அனுபவிக்கும்படி பண்ணணும். ஏன்னா நம்ம எதுவும் நினைச்சக்கூடாது, அவன் நமக்கு அனுகிரகிக்கணும். ஆழ்வார் சொல்றது இல்லையா, எனக்கு உம்முடைய பக்தி வந்ததுக்கு காரணமே உம்முடைய திருவடியில கைங்கரியம் பண்ணணும்னு வந்ததுக்கு காரணமே என்னன்னா நீ அனுகிரகம் பண்ணதுனால தானே. அதனால திருவேங்கடமணியா நீர் எனக்கு அந்த அனுகிரகத்தை பண்ணணும். அந்த அனுகிரகத்தை பண்ணி உங்களுக்கு பக்தி பண்ணி உம்முடைய திருவடியிலே கைங்கரியம் பண்றதே எமக்கு பரம பிராபியம் அப்படின்றதும் அந்த ஞானத்தையும் நீர் எமக்கு கொடுத்து அந்த கைங்கரியத்தையும் கேட்கும்படி பண்ணி அந்த கைங்கரியத்தையும் எமக்கு கொடுக்கணும் அப்படின்னு பெருமாளை பிரார்த்தித்துன்னு முடிக்கிறேன். கவிதா ஆர்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.